பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் பறந்து ஆட சிந்து தவைகள் குயில்கள் பாட மாசம் தை மாசம்.